நெஞ்சாங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய், கட்டி போட்டு காதல் செய்கிறாய், முதுகில் கட்டெரும்பு போல உருகிறாய். காதல் தானே இது, காதல் தானே, உன்னை நினைப்பதை நிறுத்திவிட்டால் நெஞ்சு ஏன் அடித்துடிக்கவில்லை, எண்ணம் யாவையும் அழித்து விட்டேன், இன்னும் பூமுகம் மறக்கவில்லை, நெஞ்சாங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய். விண்ணை துடைக்கின்ற முகிலை, வெள்ளி நிலவை, மஞ்சள் நட்சத்திரத்தை, என்னை தேடி மண்ணில் வரவழைத்து உன்னை காதலிப்பதை உரைத்தே. இன்று திறக்கின்ற பூவுக்கும் சிறு புல்லுக்கும் காதல் உரைத்து முடித்தே. என் உள்ளம் காதலிக்கும் உனக்கு மட்டும் இன்னும் சொல்லவில்லையே இல்லையே. லட்சம் பல லட்சம் என்று தாய்மொழியில் சொல்லிருக்க ஒத்த சொல்ல சிக்கவில்லை. எதனாலே பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியா கடைப்பாளைய அது போல. நெஞ்சாங்குட்டில் நெஞ்சாங்குட்டில் நெஞ்சாங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய். சின்ன சின்ன செல்ல குறும்பும் சினி சிரிப்பும் என்னை சீரழிக்குதே. விறுவிறுவென வளரும் பழம் எந்த விரதங்களை வெல்லுதே. உன்னை கரம் பற்றி இழுத்து வளையுடைத்து அது சொல்லிட சொல்லுதே. வெட்கம் இரு பக்கம் இசை முளைத்து என்னை குத்தி குத்தியே கொல்லுதே. காதல் இந்த நீதி வழி கைய வீசி வந்த பின்னும் கால் கடுக்க காத்திருக்க எதனாலே. பிப்ரவரி மாதத்துக்கு நாடு ஒன்று கூடி வர இருக்கும் அது போல. நெஞ்சாங்குட்டில் நெஞ்சாங்குட்டில் நெஞ்சாங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய். காதல் தானே இது, காதல் தானே, உன்னை நினைப்பதை நிறுத்திவிட்டால் நெஞ்சு ஏன் அடித்துடிக்கவில்லை, எண்ணம் யாவையும் அழித்து விட்டேன், மறக்கவில்லை, நெஞ்சாங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய். நெஞ்சாங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி போட்டில் தீயை.